श्रीमते हेमंत महादेशिगाय नमः। அடியங்குள்ளி போன நவமணி மாலையில முதல் பாசுரத்துல பத்து வரி பார்த்திருக்கோம். திருமகள் செய்ய கரங்களொன்றின திகழ் துளவுந்து மணங்கமழ்ந்தன அப்படின்னு பார்த்தோம். பிராட்டிமார்கள் அவன் திருவடியே சதா சர்வகாலும் பற்றின்றிருக்கான்றது இந்த ஒன்பதாவது வரியில சாய்ச்சார். இந்த பத்தாவது வரியில வந்து திகழ் துளவுந்து மணம் கமழ்ந்தன, அவன் திருவடி சம்பந்தத்தாலே இந்த திருத்துழாயும் அடர்ந்து மலர்ந்து கந்தத்தோடே இருக்கு அப்படின்னு சாதிச்சார். திருத்துழாயினுடைய மகிமைய நம்ம ஆழ்வாரதிகள் பாசுரத்திலேருந்து பார்த்தோம். இப்போ இந்த அடுத்த வரியானது செழுமணி கொண்ட சிலம்பு இலங்கின, இது பதினொன்னாவது வரி. செழுமணி கொண்ட சிலம்பு இலங்கின, பெருமாள் தன்னுடைய திருவடியில சிலம்பு சாத்தின்றிருக்கார். அதான் நம்ம வந்து காலில் வந்து தண்டைன்னு சில பேர் சொல்றா, தட்டைன்னு சொல்றா, அது செழுமணிகளாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிலம்பு. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எம்பெருமானுடைய திருமேனியில சாத்தின்றிருக்கக்கூடிய அத்தனை திருவாபரங்களுக்கும் இந்த திருவடியே ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. அதாவது திருவாபரணங்களுக்கும் இந்த ஒரு சோபையை இந்த திருவடி கொடுக்கிறதுன்னு இங்க வியாக்கியானம் பண்றா. சிலம்பிலங்கின, சிலம்பு இலங்கின போட்டிருக்க. இந்த சிலம்புகள் செழுமணிகளாலே, செழுமணிகள் முத்து பவழம் ரத்தன கற்களாலே இழைக்கப்பட்டிருந்தாலும் அது எம்பெருமானுடைய திருவடியிலே போய் ஸ்பரிசித்து சேரும்போதுதான் அதற்கே பிரகாசம் ஏற்படுறது. ஏன்னா இந்த மணி மாணிக்கம் அப்புறம் வைடம் வைடூரியம் எல்லாத்தையும் படைச்சது இந்த எம்பெருமான் தான். அதனாலே இவைகள் போல் பெருமாளுடைய அது இயற்கையாகவே வந்து சில அவனுடைய விசேஷத்தாலே பிரகாசம் ஏற்படுத்தினாலும் அந்த பிரகாசங்கள் எம்பெருமான திருவடிகளையோட பிரகாசத்தை விட கம்மியா தான் இருக்கு. எம்பெருமான திருவடி சம்பந்தத்தால் இன்னும் பிரகாசிக்கிறது. எம்பெருமான திருவடி சேர்த்தியினாலே அதிக சோபையை கொடுக்கிறதுன்னு சொல்றாங்க. பெருமாள் எதுக்கு சிலம்பு சாதிக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு விபவாவதாரத்தில் போய் நம்ம பெருமாளை, இப்போ ராமாவதாரத்திலயோ கிருஷ்ணாவதாரத்திலயோ வாமனாவோ நிசும்மனாவோ வந்த பெருமாள் நம்ம இப்ப போய் சேவிக்க முடியாது. கலியுகத்திலேயே அர்ச்சாமூர்த்தியா பெருமாள் இங்க எழுந்திருக்கார். அதனால பெருமாளுக்கு இப்படி ஒரு திருக்கோலம் ஒரு சாத்துப்படி சாதி நம்ம பெருமாளை சேவிக்கணும்னா ஆஸ்திகள் தங்கள் வசதிக்கேற்ப சில பேர் புஷ்பத்தை கொடுக்குறா, சில பேர் வஸ்திரம் கொடுக்குறா, சில பேர் திருவாளி திருச்சங்குக்கு நல்லா வைர வைடூரங்கள் பதிச்சுக்கிறா, சில பேர் திருவடி கொடுக்குறா, சில பேர் திருவடி சாத்திர தண்டை கொடுக்குறா, சில பேர் வில் வாழ் கதை சாவி கொத்து இது மாதிரி பெருமாளுக்கு நிறைய சாத்திரா, தன் அபிமானத்தாலே சாத்திரா. சில பேர் மாணிக்க உத்தியானம் பண்ணி போடுறா, திருமாப்பிளே பக்ஷஸ்தலத்திலே பிராட்டி டாலர் மாதிரி வாங்கி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு இதெல்லாம் இந்த அர்ச்சாமூர்த்திக்கு தாங்கள் சமர்ப்பணையாக சமர்ப்பிச்சு இதை பெருமாளை சாத்தின்றிருக்கும் போது அந்த பெருமாள் உற்சவாதிகளில் சேர்க்கணும்ட்டு இந்த ஆஸ்திக ஆசிரிதர்கள் விரும்புறா. இப்படியானது இவாளாலே சமர்ப்பிக்கப்பட்ட பல்வேறு காலங்களிலே பக்தியினாலே சமர்ப்பிக்கப்பட்ட அத்தனை வஸ்துக்களும் பெருமாளை திருமேனி அலங்கரிக்கிறது. இவன் சில சமயம் சாதிக்க மாட்டான், சில உற்சவங்களில் சாதிக்கிறான். ஏன்னா இந்த ஆஸ்திகாலுடைய மனோரதத்தை பூர்த்தி பண்றதுக்கு உற்சவாதிகள்ல பெருமாள் சாத்தினந்துபார், நீ கொடுத்தது சாத்தின்னு பார்னு பெருமாள் நமக்கு ஒரு அலங்காரம் திருக்கோலத்தை காட்டி நம்மளையும் ஒரு சந்தோஷப்படுத்துறான். அப்படி எந்த திருவாபரணமா இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தாலேதான், அவனுடைய மனோரதத்தாலேதான் இது பிரகாசிக்கிறது. அதனால செழுமணி கொண்ட சிலம் இலங்கின, எப்படி இலங்குறதுன்னு கேட்டா இந்த திருவடி சம்பந்தமே இலங்கிறதுன்னு சொல்றா. இன்னும் இந்த திருவடிக்கு எப்படி இன்னும் ஏற்றி சொல்லணும்னு, கண்டவர்கள் வயிறு பிடிக்கும்படி நடந்து சென்று ஆசிரியர்களின் அனுஷ்ட நிவர்த்தியை செய்தருளபடின்னு கேட்டா. பாக்கிறவாளுக்கு வயிறு பிடிக்கும்படி ஐயோ நடந்து வரான், அடா கிருஷ்ணாவதாரம் ஒரு குழந்தை நடந்து வந்தாக்கா கிருஷ்ணாவதாரமே நம்ம ஆத்துல வர மாதிரி இருக்கு. இந்த அப்போ கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் எப்படி இருந்திருப்பார், காலில் வந்து சதங்க சாத்தியந்தாரா, கையில வந்து புல்லாங்கல் வச்சிருந்தாரான்னு பெரியாழ்வார் எப்படி அனுபவிச்சாரோ அப்படி நம்மளால சில சமயங்கள் அனுபவிக்கும். ஆனா அதே பெருமாள் இந்த சிலம்பெல்லாம் சாத்திண்டு நடந்து போய் ஒரு ஆசிரியருக்கு நிகிரகம் பண்றவாழ அனுஷ்ட நிவர்த்திய போக்குறதுக்கு பெருமாள் எழுந்தருளினா எப்படி ஜம் ஜம் நடந்து போவார், அந்த மாதிரி இந்த சிலம்பு இலங்கித்து அப்படின்னு இங்க சொல்றார். இன்னும் விசேஷமா என்ன சொல்லணும்னாக்கா, இந்த பெருமாள் வந்து வராகாவதாரம் பண்ணும்போது சிலம்பு சாத்தியிருந்ததற்கு காலில் கலியன் வந்து ரொம்ப அற்புதமா சாதிக்கிறார். சிலம்பினட சிறுபர் அல்போல் பெரிய மேரு துளுக்குழம்பில் கனகனப்பத்திரு ஆகாரம் குலுங்க நிலமடந்ததனை இடந்து புல்கி கோட்டிடமத்தருளையவம் கோமான் கண்டீர். சிலம்பினடை சிறு பரல் போல் பெரிய மேரு மங்களாசாசம். சிலம்பு காலில் சாத்தின்றிருக்கார், அது உள்ளே மாணிக்க கற்களோ இல்ல முத்துப்பவடமோ எல்லாம் ஏதாவது ஒரு வஸ்து இருந்தா ஜல் ஜல் ஜல் சத்தம் கேட்கும் பெருமாத்திரைய சாத்தியின் பெருமாள் நடந்து போகும்போது. சிலம்பினட சிறு பரல் போல் பெரிய மேரு, பெரிய மேரு அங்கதான் அது விசேஷம். அங்க என்னன்னு கேட்டா பெருமாளுடைய தண்டம் உள்ள சாத்தின்றிருக்கிற அந்த சிலம்பு உள்ள சாத்தின்றிருக்கிற அந்த மணியோ இதுவோ இருக்கு இல்லையா, சிறு பரல்னா குட்டி குட்டியா சின்ன சின்ன நம்ம என்ன சொல்றது நம்ம மூக்குத்தியில இருக்க கல்லு சைஸுக்கு இருக்கும், அது எப்படி இருக்குன்னு சாய்க்கிற திருமங்கமன்னன் இங்க சிலம்பினடை சிறு பரல் போல் பெரிய மேருன்னர். அதாவது பெரிய மேரு போல் இந்த சிறு பரல் இருக்குன்றர். பெரிய மேரு மலை எவ்வளவு பெருசு இருக்கோ அவ்வளவு பெருசு பெருமாளுடைய தண்டை உள்ள இருக்க ஒரு சிறு பரல் இருக்கும்னர். அப்படின்னா அந்த பெருமாளுடைய அந்த திருவடியிலே சாத்தின்றக்கூடிய அந்த சிலம்பு இருக்கு, சிலம்பு உள்ள எத்தனை பரல்கள் இருக்கும், ஒரு ஒரு பரல்களும் பெரிய மேரு போல இருக்கும்னா, மேருனா பெரிய மலை மேரு போல இருக்கும்னா, அந்த தண்டை அந்த இத்தனை மேரு உள்ளடக்கிய சிலம்பு எவ்வளவு பெருசு இருக்கும், இந்த சிலம்பு எவ்வளவு பெருசு இருக்குன்னா, பெருமாளுடைய திருவடி ஆகாரம் எப்படி இருக்கும், பெருமாளுடைய திருவடி அவ்வளவு பெருசு இருக்குன்னா, பெருமாளுடைய திருமேனி சௌந்தர்யம் எப்படி இருக்கும், பெருமாளுடைய திருமேனி வளர்ச்சி எப்படி இருக்கும், பெருமாளுடைய திருமேனி அளவிட்டு சொல்ல முடியாத அளவு பெருசா இருந்துதான் இந்த மகா வராக அவதாரம். அந்த ஒரு அவதாரத்துக்கு மட்டும்தான் மகா வராக அவதாரம்னு பேரு. அந்த மாதிரி பெருமாள் சாத்தின்னு இருக்க, ஏன்னா அவதாரம் பண்ணி பூமிய கீழே மேல கொண்டு வந்து பிராட்டி எடுத்துட்டு வர்றதுக்கோசம் பெருமாள் அப்படி ஒரு அவதாரம் பண்ணி நம்ம கொடுத்தார். அப்பன்னா எவ்வளவு பெருமாள் எவ்வளவு சந்தோஷத்தோட அதை சாத்தின்னு போயிட்டு வந்திருக்காரு பாருங்க. அந்த சிலம்பினுடைய இருக்கு, சிலம்பினுடைய இடையில் இருக்கக்கூடிய அந்த சிறு பறவைகளும் பெரிய மேரு போல இருக்குன்னா பெருமாளுடைய விஸ்தீர்ணமான ஆகாரம் என்னன்னு நமக்கு தெரியும். அப்படி பெருமாள் வந்து செழுமணி கொண்ட சிலம்பிலங்கின பார்க்கவா, சில பேருக்கு பெருமாளை பக்தியோட பாக்குறவாளுக்கு அது ரம்யமா கேட்கறது, இல்ல பெருமாளை விரோதிச்சுண்டு பெருமாளுடைய பக்தாவை விரோதிச்சுண்டு பாக்குறவாளுக்கு அது வயிற்ற கலக்கிறதா, அது வயிறு பிடிக்கும்படி நடந்து சென்று ஆசிரியர்களின் அனிஷ்ட நிவர்த்தியை செய்தருளபடின்னு சாதிக்கிறாங்க. சுவாமி தேசிகன் தெய்வநாயக பஞ்சாசத்தை ரொம்ப அழகா சாதிக்கிறார். சித்திரம் தொதீய பத பத்ம பராக யோகாது யோகம் வினா பியூக விலயம் பிரயாந்தி அப்படின்னு. எம்பெருமானுடைய திருத்தாமரை இந்த பிரகாசத்தின் சம்பந்தத்தாலே ஒரே ஒரு தடவையிலே இவருடைய ஆசிரியால் பண்ண பாபம் விநாசத்தை அடைகிறது, நாசமாகிறதுன்னு போற. இவருடைய பாபம் மொத்தம் ஒழிஞ்சுது. சித்திரம் தொதிய பத பத்ம பராக யோகா துகம் வினா பியூக பத் விலயம் பிரயாந்தி. அடுத்தது இன்னொன்னுன்னா, இந்த பிரம்மன் எழுதினானே நம்ம பேர்ல ஒரு எழுத்து, அந்த எழுத்து எல்லாம் கட்ட எழுத்தா போய் எல்லாரும் வந்து பெருமாளுடைய ஸ்ரீவைஷ்ணவால் ஆயிட்டான்னு சொல்ல இருந்தட்டுல பிரஜானாம் வேதேஸ்வரஸ்வதி கீதானி துராட்சராணி. அதாவது எங்கும் பறந்த ஜனங்களுடைய தலையில பிரம்மன் கட்ட எழுத்து எழுதியிருக்கானே, அது பெருமாளுடைய திருவடி சம்பந்தத்தாலே மறைஞ்சு போய் இவாளுக்கு நல்ல சுகிருதத்தை கொடுக்கறதுன்னு சாய்க்கிறார். இன்னொன்னு ரொம்ப அற்புதமான ஒரு வியாக்கியம், தன்னுடைய பாததூளியின் சம்பந்தத்தாலே சகல பாவங்களும் க்ஷணகாலத்திற்குள் போக்கடிக்கும் தன்மையை அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். இங்க விஷயம் அதாவது எம்பெருமானுடைய திருவடி, இந்த பாததூளி திருவடியூட இல்ல, இந்த பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படின்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அந்த பாசுரத்துக்கு அர்த்தாவிசேஷமா இங்க சுவாமி தேசிகன் என்ன சாதிக்கிறார்னா, தன்னுடைய பாததூளிகளின் பரிசத்தாலே சம்பந்தத்தாலே இந்த ஜீவாத்மா பண்ண அத்தனை பாபங்களும் ஒரு க்ஷணத்துக்குள்ள போக்கடிக்கும் தன்மையை இங்கே சுவாமி தேசிகன் சொல்றான்னு இங்க வியாக்கியாத சாய்கிறார். அதாவது இந்த கடல் திருவடியில சாத்தின் இருக்கிற இந்த செழுமணி சிலம்பது கடல்கள் சதங்கை கலந்தங்கு மார்ப அப்படின்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம். சிலம்பும் செரிகடலும் சந்திதைப்ப விண்ணார் அளம்பிய சேவடிபோய் அண்டம் புலம்பியதோள் அப்படின்னு இன்னொரு ஆழ்வா சாதிக்கிறேன். சிலம்பும் செரி கடலும் சென்று இசைப்ப விண்ணார் அளம்பிய சேவடிபோய் அண்டம் புலம்பியதோள் எண்டிசையும் சூட இடம் போதாதெங்கோலோ வண்டுழாய் மாலந்தவன். இனிமே அளக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த திருவடியாலேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திருப்பி வந்து இந்த வாமனாவதாரத்தை எடுக்கிறார். இங்க அப்படியாகப்பட்ட இப்படிப்பட்ட சிலம்ப சாத்திண்டு செழுமணி கொண்ட சிலம்ப சாத்திண்டு பெருமாள் லோகத்தை அளந்தான். அப்படியே இங்க அரசையிலே தெய்வநாயகனாயும் அப்படியே சிலம்பு சாத்திண்டு இங்க சேவை சாதிக்கிறான். அது இலங்கினேன்னா எதனாலே இந்த சிலம்புக்கு ஒரு போக்யத்துவம் அப்படின்னு கேட்டாக்கா எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தாலே அப்படின்றது இங்க சுவாமி தேசிகன் திருவுள்ள மாறுது. இப்போ நம்ம அடுத்த வரியை இப்ப மேல கொண்டு செழிப்போம். சிலதனிலந்தோர் அணங்குமிழ்ந்தன, சிலைதனில் அன்று ஓர் அணங்குமிழ்ந்தன. இந்த இங்க வந்து அகலிகை சாபத்தை சாய்கிறார். அதாவது எம்பெருமானுடைய பாததூடி சம்பந்தம் சர்வ பாபங்களையும் ஒரு க்ஷணத்திலே போக்கும்னு அருளி செய்தார். ஆனா இந்த அதிரூபவதியாயிருந்த இந்த அகலிகை இருக்காலே தன் பர்த்தாவிடப்பட்ட ஒரு அபச்சாரத்தின் காரணமாக அவளை வந்து அந்த ரிஷி கௌதம ரிஷி சபிச்சுடுறார், கல்லாப்போன்னு சபிச்சுடுறார். அவ எப்படி திரும்பி ரூபபதியா வந்தா அப்படின்னாக்கா ராவனுடைய திருவடி சம்பந்தத்தாலே வந்தா. இயற்கையாகவே அதிக சௌந்தர்யமும் ரூபவதியான குணமும் உள்ள அகலிகை இந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி திருவனுடைய திருவடி இந்த பாததூடி சம்பந்தத்தாலே அதை பெற்ற பிறகு இவள் முன்னிலும் அதிக சௌந்தர்யமாய் விளங்கினாள் அப்படின்னு வியாக்கியானம். அப்பனா இந்த திருவடி வந்து என்ன கொடுக்கறதுன்னா சௌந்தர்ய லாவண்யத்தையும் இந்த திருவடி சம்பந்தம் கொடுக்கறதுன்னு சொல்றார். அதுதான் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் இதுல சாய்ச்சார் மகாவீர வைபவத்தில். நிஜபத நடின ரஜ உபரித உபமிருதித நிஜபிருஜின ஜகது பல தனுரு ஜிரபர முனிவர யுவதினுதா அப்படின்னர். நிஜபத நளின ரஜ உபமிருதித நிஜபிருஜின ஜகது பல தனுரு ஜிர பரம முனிவர யுவதினுதா அப்படின்னர். என்னன்னு கேட்டாக்கா எம்பெருமானுஜ மனோஜானமான அந்த திருவடி தாமரையினுடைய தூளியினாலே போக்கடிக்கப்பட்ட தன்னுடைய பாவத்தை இவள் இருக்காளே இந்த உடையவள் யாரு கௌதம முனியின் தர்மபத்னியான அகலிகையாலே ஸ்துதி செய்யப்பட்டவன் சொன்னான். இந்த தன்னுடைய பாபம் போச்சு தான் கல்லா இருந்தது திருப்பி அதிக ரூபவதியாக மாறினதும் இது எதனுடைய சம்பந்தத்தாலேன்னு நாம் கேட்டாக்கா எம்பெருமானுடைய திருவடி சம்பந்தத்தாலே யுவத்தினுதா ரொம்ப யுவதியானாள் அப்படின்னு சுவாமி தேசிகன் மகாயுரோபத்தை எடுக்கிறார். திருவடியுடைய ஸ்பரிசத்தாலே தூளியினுடைய ஸ்பரிசத்தாலே அந்த பாத தூளி இருக்கே அதன் ஸ்பரிசத்தாலேதான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீராமனுடைய திருவடியை இவள் ஸ்துதி செய்கிறாள் போற்றி பறைகொள்கிறாள் அப்படின்னு இங்க வந்து மங்களாசாசனம் பண்றான். இந்த இடத்துல சிலதனில் அன்றோர் அணங்குமிழ்ந்தன, அதாவது எம்பெருமான் திருவடி இந்த பூலோகத்தை பதிக்கிறது இந்த பூலோகம் பாக்கியம் செஞ்சிருக்குன்னு பெரியாழ் மங்களாசாதனம். நின் பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே அப்படின்னு. இந்த லோகம் ஒருவத்தனுக்கு எம்பெருமானுடைய அனுகிரக விசேஷம் கிடைக்கிறதுன்னா அவன் முன் ஜென்மத்தில் ஏதாவது ஒரு சுகிருதம் பண்ணிருக்கணும். காரணமே காளியன் நதரத்தும் போது அவனுக்கு எம்பெருமான திருவடி ஸ்பர்சம் கிடைச்சது காரணம் என்னன்னா அவன் காளியனுடைய சொரூபம் வரதுக்கு முன்னாடி முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு சுகிருதம் பண்ணிருக்கான், ஏதோ ஒரு கைங்கரியம் பண்ணிருக்கான் பெருமாளுக்கு. அந்த விசேஷத்தினாலே எல்லா ஒரு நல்ல ஆச்சாரியன் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிருக்கணும். அந்த விசேஷத்தாலே இவன் கிருஷ்ணாவதாரத்திலே துவாபரகத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே எம்பெருமானுடைய திருவடியே சாட்சாத்தாக படும்படியாக ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த மாதிரி இங்க இந்த ஜனங்க இந்த அகலிகைக்கு ஏதோ ஒரு கௌதம ரிஷிக்கு இவள் பண்ண அந்த கைங்கரியத்தின் பலனாக எம்பெருமானே ராமாவதாரத்தின் போது நடந்தவன் தன் திருவடியாலே அவளை திருப்பி பெண்ணாக மாற்றினார். அப்பேற்பட்ட திருவடி யாருடைய திருவடினு சுவாமி தேசன் இங்க சாதிக்கிறான்னு கேட்டாக்கா அது திருவைந்தமானர்களே அச்சாமூர்த்தி எழுந்திருக்கிற அந்த தெய்வநாயருடைய திருவடி அதுதான். சிறதாரியில் அன்றோர் அணங்குமிழ்ந்தன அப்படின்னு இங்க அந்த ரெண்டு வரைக்கும் ரொம்ப விஸ்தாரமா சுவாமி தேசிகன் இங்க வியாக்கியானம் பண்றார். ராமாயண ஸ்லோகம் நிறைய இருக்கு இந்த இடத்துல சொல்றதுக்கு, இந்த அந்த கொடுத்த அவகாசம் ரொம்ப ஜாஸ்தியா போடுன்ட்டு அடியன் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அதனால இப்ப அடியவங்கள் இன்னைக்கு பார்த்த விசேஷமானது, செழிமணி கொண்ட சிலம்பிலங்கின சிலதனிலன்னோர் அணங்குமிழ்ந்தன. மீதி அடுத்தவர்கள் அடியேன் நாளைக்கு சேர்க்கிறாடியன். கவிதாத்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.